கைலாச திருமலையில் திருவேடன் சமன் இறங்கி திருவேட பெண்ணாள் ஒருங்கி பூதப்பட படகம் உயர்த்தி திருநாயாட்டு திருநாயாட்டு திருநாயாட்டு கைலாச திருமலையில் திருவேடன் சமஞ்சிறங்கி திருவேட பெண்ணாள் ஒருங்கி பூதப்பட படகமுயர்த்தி திருநாயாட்டு திருநாயாட்டு திருநாயாட்டு கைலாச திருமலையில் திருவேடன் சமஞ்சிறங்கி திருவேட பெண்ணாள் ஒருங்கி மதையான கொம்பிளக்கி தண்ணி மண்ணு இனவித்து வறுத்து விதச்சு வேட பெண்ணு மதையான கொம்பிளக்கி தண்ணி மண்ணு இனவித்து வறுத்து விதச்சு வேட பெண்ணு வெள்ளி வெயில் சாந்தணிஞ்சு செந்தின பூத்து அம்பினால் காவடக்கி ஊத்திருவேடன் வெள்ளி வெயில் சாந்தணிஞ்சு செந்தின பூத்து அம்பினால் காவடக்கி ஊத்திருவேடன் கைலாச திருமலையில் திருவேடன் சமஞ்சிறங்கி திருவேட பெண்ணாள் ஒருங்கி பூதப்பட படகமுயர்த்தி திருநாயாட்டு திருநாயாட்டு திருநாயாட்டு கைலாச திருமலையில் திருவேடன் சமஞ்சிறங்கி திருவேட பெண்ணாள் ஒருங்கி மறுமலையில் போரு விழிச்சு காத்திரம்பி செஞ்சிடமே அம்பு விதஞ்சு வேடனிடஞ்சு மறுமலையில் போரு விழிச்சு காத்திரம்பி செஞ்சிடமே அம்பு விதஞ்சு வேடனிடஞ்சு அம்பெல்லாம் மலரம்பாக்கி மலவேட பெண்ணாளு கைலாசம் பூமலையாயி திருவாதிரராவாயி அம்பெல்லாம் மலரம்பாக்கி மலவேட பெண்ணாளு கைலாசம் பூமலையாயி திருவாதிரராவாயி கைலாச திருமலையில் திருவேடன் சமஞ்சிறங்கி திருவேட பெண்ணாள் ஒருங்கி பூதப்பட படகமுயர்த்தி திருநாயாட்டு திருநாயாட்டு திருநாயாட்டு கைலாச திருமலையில் திருவேடன் சமஞ்சிறங்கி திருவேட பெண்ணாள் ஒருங்கி திருவேட பெண்ணாள் ஒருங்கி திருவேட பெண்ணாள் ஒருங்கி திருவேட பெண்ணாள் ஒருங்கி